யாலாலோ யாலாலோ நீ தான் தேனாரோ, நீ அங்கம் எங்கும் பூத்து நிற்கும் தங்கப் புந்தேரோ. கண்ணோ கண்ணு நீ லாத்தேன்னு பொண்ணோ பொண்ணு, ஒரே விச்சிலி என்ன கொன்ன தீய மூட்டுரா. உய்யாலாலோ உய்யாலாலோ நீ தான் தேனாரோ, நீ அங்கம் எங்கும் புத்து நிற்கும் தங்கப் புந்தேரோ. அடிவாயாடி அடிவாயாடும் கவிலே நீதான, தோட தோணாத இடமே தேந்தான், கொடி கொண்டாடும் மரமே நீதான. உய்யாலாலோ உய்யாலாலோ நீதான் தேனாரோ, நீ அங்கம் எங்கும் புத்து நிற்கும் தங்கப் புந்தேரோ. கண்ணோ கண்ணு நீ லாத்தேன்னு பொண்ணோ பொண்ணு, ஒரே விச்சில் என்ன கொண்ணு தீய மூட்டுரா. சுரா மீன் கண்ணோ கண்ணு நீ லாத்தேன்னு பொண்ணோ பொண்ணு, ஒரே விச்சில் என்ன கொன்ன தீய மூட்டுரா.